மன்னிக்கணும், பதிவு கட்டாயிட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வந்து தை மாதம் துவங்கியே மண்ணை காய வைக்கிறான். மிக அதிகமாக காய்ச்சல், அந்த சூரிய ஒளி எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த சூரிய ஒளியை வெப்பத்தையும் பயன்படுத்துகிறவன் தான் முழுமையான அளவில் அதை பயன்படுத்தினதான் அர்த்தம். சித்திரை மாதத்தில் மட்டுமே நான் வெயிலை காய வைக்கிறேங்கிறது வந்து சரியான காய்ச்சல் இல்லை இல்லையா? அதுபோலவே அந்த வெப்பத்தினுடைய ஒரு துகள் துவங்குது பாருங்கள், தை மாதம் பிறந்து அப்போவே மண்ணை காய வைப்பான். அதுக்கப்புறம் அவன் மண்ணை நினச்சதே இல்லை. தமிழர் வேளாண்மையில் காயிற நாளில் காய வச்சான், மிக அதிகமாக காய வச்சான், உழுது உழுது காய வச்சான். அதனால தான் திருவள்ளுவர் எழுதுனான், உரங்கிற ஒன்றும் மண்ணுக்கு தேவையே இல்லை. உலகத்தில் உள்ள எந்த தாவரத்துக்கும் யாரும் உரமே போடுறதில்லை. உலகத்தில் உள்ள எந்த மரச்செடி கொடிகளுக்கும் யாரும் உரம் போடுறதில்லை. உலகத்தில் உள்ள நீர்வாழ் தாவரங்களுக்கும் யாரும் உரம் போடுறதில்லை. ஆனால் விவசாயிங்கிற ஒருத்தன் மட்டும் உரம் போட்டுக்கிட்டே இருக்கான். இது என்ன, இது தேவையா அப்படின்னு திருவள்ளுவன் அப்போவே யோசிச்சிருப்பான் போல. அதனால தான் எழுதுனான், துடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். அந்த மண் நான்கில் ஒரு பங்காக சுண்டுகிற அளவுக்கு உழுது காய வைக்கப்பட்டால் அந்த மண்ணிற்கு உரம் என்ற ஒன்று தேவையில்லை எழுதுனான். மண்ணே உரம் அப்படின்னு எழுதுனான், மண்ணே உரம்னு எழுதினான். அந்த அளவுக்கு காஞ்சி போச்சுன்னா மண்ணே உரமாக மாறிடும் அப்படின்னு எழுதுனான். அந்த மாதிரி இவங்க காய வைக்கிறது, மிக அதிகமாக காய வச்சதுனால அந்த மண் மிக அதிகமாக தண்ணீரை குடிச்சிது. அந்த மண்ணுக்கு பேர் தான் பொன்சைன்னு பேர். தண்ணீரை தேக்கி வைக்கிற மண்ணுக்கு நஞ்சைன்னு பேர். நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றுக்கு நன்மை செய் என்பது சுருங்கி பேச்சு வழக்கிலே நன்செய் என்று வந்தது. தனக்கு வேண்டிய நீரை மட்டும் சேகரித்து வைத்து கொண்டு அந்த நீரை கொண்டே அடுத்த மழைக்காலம் வரையில், அடுத்த மாரிக்காலம் வரையில் தனக்கு தன்னை சார்ந்திருக்கின்ற உயிர்கள் எல்லாவற்றையும் பராமரிக்கின்ற காடுகள் மலைகள் போன்ற இவை எல்லாமே நீரை உறிஞ்சி வைத்து கொண்டு மிகுதியான நீரை வெளியேற்றி விடுகின்ற அந்த நிலத்திற்கு பொன்சை போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொன்னாங்கல்ல பெரியவங்க. அந்த மாதிரி பொன்னை போல தன்னுள்ளே உள்ள ஈரத்தை பாதுகாத்து தன்னை சார்ந்திருக்கின்ற உயிர்களை பாதுகாக்கின்ற ஒன்றுக்கு பெய்கின்ற மழையிலே தனக்கு போதும் என்றதை எடுத்துக்கொண்டு மிகுதியானதை வெளியேற்றிய மண்ணுக்கு பொன்சை என்ற சொல் சுருங்கி புஞ்சை என்று ஆயிற்று. அதுபோலவே நன்மை மட்டுமே செய்வதே என்னுடைய வேலை என்று எவ்வளவு நீர் வந்த பொழுதிலும், எவ்வளவு சிரமமாக இருந்த பொழுதிலும் அந்த நீரையெல்லாம் வரப்பு என்ற பெயரிலே சேகரித்து கொஞ்சம் கூட வெளியிலே ஒரு துளி நீரை கூட வெளியிலே செலுத்தாமல் வரப்பில் பொழிகின்ற நீரையும் தானே உள்வாங்கி நிறுத்தி கொண்டு அவ்வளவு நீரையும் சுமந்து அவ்வளவு நீரையும் சூரியனுடைய வெப்பத்தாலும் பூமியினுடைய வெப்பத்தாலும் நீராவியாக மாற்றி வெப்பத்தை கடத்தி மிக பெரும் மேக கூட்டங்களை உற்பத்தி செய்து அந்த பொண்ணுக்கு வேண்டியதையும் பொன்சை நிலத்திற்கு வேண்டிய நீரையும் மழை மேகமாக மாற்றி மேகக்கூட்டங்களை இழுத்து வந்து எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதால் அது நன்மை செய்கின்ற நன்சை நிலம் என்று மாறியது. அந்த நன்சை நிலத்திலே பயிரிடுவதற்காகவே நெல் என்ற தானியத்தை தமிழன் கண்டுபிடித்தான். அவனே உலகத்தில் உள்ள தெற்காசிய நாடுகள் முழுவதும் அந்த நெல் பயிரிடப்பட்டு பூமியிலிருந்து வெப்பம் கடத்தப்பட்டது. திருவள்ளுவர் எழுதினால வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தார் போல கெடும்னு, அது எவ்வளவு சத்தியமான உண்மைங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். பூமி வெப்பக்கோளாக மாறிட்டு அப்படின்னு கதறாங்க விஞ்ஞானிகள். அதை அழிக்கிறது எப்படின்னு தெரியல யாருக்கும். ஏன் எப்படி வெப்பமாச்சுன்னே தெரியல. அண்டார்டிகாவிலையும் ஆர்டிக் பிரதேசத்துலையும் இருக்கிற பனிமலைகள் எல்லாம் உருகுதுன்னு கதறாங்க. சூரியனுடைய வெப்பத்தால் கண்டிப்பாக அது உருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளோ காலமும் இருந்த அதே சூரியன் தான் இப்போவும் இருக்குது. எவ்வளவு தொலைவில் பூமி இருந்தது